രാമാനുജദേഹപാഹത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്ഥൈതരാണിത്രിണായമേനേ അസ്മദ്ഗുരോഹദ്ഭഗവദോസിദേഹിക സിന്ധുഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യക്ഷണ കുലപതേ പ്രകുളാഭിരാമം ശ്രീമത്തദംഗയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതംസരസ്യ മഹതാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗിരേണു പരകാലൈതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാഹംകുസുമണിം പ്രദോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാത്രം ശ്രീശരഹോപവാഗ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഹമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഹരം. ശിഹപ്പത്തിയാണ് ഭഗവാൻ തിരുവേങ്കിടമുടിയാനുടിയ ഉലഹമുണ്ട പെരുവായ പാസുരം പാർത്തിന് വന്നിട്ടുണ്ടും. அதிலே இன்று எட்டாம் பாசுரம். போன பாசுரத்திலே பகவான் உபாயம் ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்ட, உம்மை நான் ஆசைப்பட்டேன், நீர் இல்லாமல் ஒரு க்ஷணமும் உயிர் தரிக்க மாட்டேன், அப்பேற்பட்ட அந்த இதுவே போருமே, நீரே எனக்கு உபாயத்தை காண்பி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். ஆனாலும் பகவான் சாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கிறாச்சு. அவரே தானே தன் சாஸ்திரம் அப்படின்றதே ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யா அப்படிங்கிறார். அப்போ ஆசைப்பட்டா போருமா அப்படின்னா, நான் பரீட்சை எழுதணும், டென்த் கிளாஸ் பாஸ் ஆகணும், டாக்டர் பாஸ் ஆகணும், டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போருமா? அதுக்காக கஷ்டப்படணும், எக்ஸாம் எழுதணும், படிக்கணும் அப்படின்ற உபாயங்கள்லாம் பண்ணணும். நான் ஆசைப்பட்டேனே அதனால எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது நியாயம் இல்லையே அப்படிங்கும்பொழுது, அதுக்கு அப்படின்னு பகவான் கேட்கும்பொழுது அதுக்கு ஆழ்வார் இந்த பாசுரமாக சமாதானம் சொல்லும்படியான இந்த பாசுரம். நூலாத அற்றேன் உனபகதம் காண என்று நுண்ணுணர்வில் நீலார் கண்ணத்தம்மானும் நிறைநான்முகனும் இந்திரனும் சேலை கண்டார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போகலே வாராயே அப்படின்னு. நூலாத ஆற்றேன் அப்படின்னு, எந்த நோம்பும் செய்யாம அப்படின்னா எந்த உபாயும் செய்யாதபடி பார்க்க, ஆனா ஆற்றேன் உம்மை பார்க்காம இருக்க முடியாதுன்னு, உன் பாதம் காண, உன் திருவடிகளை காண என் உணர்வில் அப்படின்னு சூக்ஷ்மமான ஞானத்தை கொண்டவர்கள். சூக்ஷ்மமான ஞானத்தை கொண்டவர்கள் என்ன சொல்றான்னா, எந்த பலனும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நீர் இல்லாத ஒரு க்ஷணமும் என்னால் இருக்க முடியாது. அப்போ உபாயம் பண்ணேன்னா, உபாயம் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை உமக்கு. உம்மை சரணாகதி பண்ணுறதுக்கோ உங்கள் திருவடி அடையவோ அப்பேற்பட்ட உபாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த சக்தியும் இல்லை, அது பண்ணவும் முடியாது. ஆனால் என்னன்னா, உம்முடைய திருவடியில் அபரிமிதமான ஆசை, உம்முடைய சேவை இல்லாமல் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது அப்படின்ற அப்பேற்பட்ட ஞானம் இருக்கு. அப்பேற்பட்டவா மீலார் கண்ணத்தம்மானும் நிறைநான்முகனும் இந்திரனும் அப்படின்னு. நீலார் கண்ணத்துனா நீலம் கண்டத்தை உடவர் பரமசிவன். அவர் வந்து முதல்ல வந்து திருப்பார்கடல் கடையும் பொழுது ஹாலாகல விஷம் வந்தது, அது அவர் வந்து அந்த விஷத்தை சாப்பிட்டார், அதனால அது கண்டத்தில் போய் மாட்டின்றதுனால நீலகண்டன் அப்படின்ற திருநாமம் அவருக்கு. அவருடைய கண்டம் நீலமாக இருக்கும். அப்பேற்பட்ட பரமசிவன் நிறைநான்முகனும், நிறைவான நான்முகன், ஏன்னா நிறைவான அப்படின்னு சொல்லும்பொழுது பிரம்மா, நிறை அப்படிங்கும்பொழுது என்ன, அப்பேற்பட்ட பரமசிவனையும் படைத்தவர் பிரம்மா, ஏன்னா முதல் முதல்ல பகவான் படைத்தது அவரை தான். அப்பேற்பட்ட நான்முகன் இந்திரனும், இந்திரன் தேவேந்திரன், இப்பேற்பட்டவாள்லாம் சேலை கண்டார் பலர் சூழ அப்படின்னு மீன் போலே கண்களுடைய அவருடைய தர்ம பத்னிகளும் சூழ்ந்து குடும்பத்தோடே ஆசைப்பட்ட இடம், விரும்பும் திருவேங்கடத்தானே, ஆசைப்பட்டு வந்த இடம் திருமலையாக இருக்கு. அதனால அவளே வந்து எந்த ஒரு உபாயமும் பண்ணாம உம்மோ சேவிக்கணும் அப்படின்ற ஆசையோட குடும்பமாக இங்க வந்து இந்த திருவேங்கடத்துக்கு வந்திருக்கா இல்லையா, அப்பேற்பட்டவனுக்கு நீர் சேவை சாய்க்கலன்னா எப்படி? மாலாய் மயக்கி அடிய என்பால் அப்படின்னு ஒரு மாலாய் மயக்கி அப்படிங்கும் பொழுது ஒரு பித்து பிடிச்சா போல, பைத்தியம் பிடிச்சா போல, பிரேமம் இன்னும் அதிகமாகி உம்மை காண முடியலையே அப்படின்னு மயங்கி இருக்க, அடியேன்பால் அப்பேற்பட்ட எனக்கு வந்தாய்ப்போலே வாராயே அப்படின்னு ஒரு க்ஷணமாவது வந்து அந்த தரிசனத்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு எப்பயுமே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்றது எனக்கு ஆசை. எப்பயுமே உம்முடைய சேவிச்சுட்டே இருக்கணும்ன்றது ஆசைதான். ஆனால் இப்போ அந்த பிராணமே போகும்படியாக இருக்கிற எனக்கு, மயங்கி கிடக்கிற எனக்கு ஒரு க்ஷணமாவது ஒரு தரிசனம் கொடுத்தா கொஞ்சமாவது தேருவேன் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது நோலாத அற்றேன் அப்படின்னு உபாயசூன்யராயிருந்து வைத்த ஆசைப்பட்டால் கிடைக்குமோ வெண்ணில் அப்படின்னு. உபாய சூன்யர் அப்படின்னா ஒரு எந்த உபாயமும் பண்ணாம சூன்யம், ஒரு உபாயமும் பண்ணாத, ஆனா ஆசைப்பட்டால் கிடைக்குமோ அப்படின்னு வந்தா எப்படி அப்படின்னு கேள்விக்கு அதுக்கு சுவாமி நம்மாழ்வார் சமாதானம் சொல்ற மாதிரி, அறிவுடையவரான சர்வ சதுர்முக இந்திராதி அப்படின்னு, சதுர்முகன் இந்திராதிகள் பரமசிவன் தேவர்களும் கூட சபரிக்கிரகமாக வந்து, சபரிக்கிரகமாக தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய தர்மபத்னிகளோட கூட வந்து, நாங்கள் உபாய சூன்யராகிலும் உன்னை காண தொழில் தரிக்க மாட்டோம் என்று ஆசைப்பட்டு உன்னை காண பெருகைக்கு அப்படின்னு. நாங்கள் உபாய சூன்யர் அப்படின்னு அவளாம் தெரிஞ்சுக்கிறாளாம், பகவான அடைய உபாயம் பண்ண அவளுக்கே சக்தி இல்லைன்றான். ஏன்னா பிரம்மதேவன் கூட பக்தியோகத்தினாலே மோட்சத்துக்கு போயிட முடியும், இன்னும் சுலபம் நமக்கோட பிரம்மாவுக்கு இன்னும் சுலபம். ஏன்னா நம்ம இந்த கலிப்பிரபாவத்தினாலே புண்ணியபாபங்களினாலே சூழ்ந்திங்க இருக்கும். பிரம்மதேவன் அப்படி கிடையாது, பிரம்மலோகத்தில் நல்ல தியானம் பண்ணி போகலாம், ஆனால் அவளுமே என்ன பண்றான், தன்னுடைய தர்மபத்னிகளோடே உந்து அப்பேற்பட்ட உபாயம் எங்களால் பண்ண முடியாதுன்னு, ஆனால் அதே சமயத்தில் உன்னை காணாதொழில் தரிக்க மாட்டோம், காணாதொழில் உயிர் தரிக்க மாட்டோம் அப்படின்னு, உண்மை காணாம இந்த உயிர் தரிக்காதுன்னு ஆசைப்பட்டு உன்னை காண இங்க வரா இல்லையா, அதலால் அடியேனும் உன்னை சர்வ காலமும் காணும்படி வர வேண்டும் என்று உபேட்சிக்க அப்போதே எழுந்தருளா விட்டாவாரே அப்படின்னு. எனக்கும் அதே போல உண்மையை எப்பையும் சர்வகாலமும் உண்மை சேவிக்கணும் அப்படின்று ஆசைப்பட்டாலும் நீர் வரவேலை என்று பார்த்து இப்படி செய்கைக்கு திருவுள்ளமன்றாகில் உன்னை காணப்பெறாத வியசனத்தாலே பித்தேறி மயங்கியிருந்த அடியேன்பால் ஸ்ரீ கஜேந்தாழ்வானுக்கு வந்தது போல் தோன்றினாப்போலே யாகிலும் வந்தென்னை உயிர் தரிப்பித்தருள வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்பயுமே உண்மை சேவைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது நீர் வரலன்னு தெரிந்தவுண்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வியசனத்திலே இருக்கும் பொழுது பித்தேறி மயங்கி இருந்தேன், பைத்தியம் போல பிடிச்சு உம்மை சேவிக்க முடியலையேன்னு இருக்கும் பொழுது அப்ப நீர் கஜேந்திராழ்வானுக்கு தோன்றினா போலே அந்த க்ஷணத்திலே வந்து தோன்றக்கூடாதா? ஏன்னா வந்தாய்ப்போலே வராது அப்படின்னா வராப்போலியே வாரும் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன அது வராப்போலியே வாரும் அப்படின்னா அந்த க்ஷணம் திடீர்னு வந்தேர் இல்லையா, அதுதான் நீங்க சொல்றீங்க. அதனாலதான் உதாரணமாக கஜேந்திராழ்வானுக்கு அருளினா போலே அப்படின்னு அந்த க்ஷணமே கஜேந்திராழ்வான் வைகுண்டத்திலிருந்து அந்த கருடன் ஒரு க்ஷணம் தாயாரெல்லாம் கூட எங்க போற எங்க போறேன்னு கேட்கறதுக்குள்ளேயுமே அங்க கிளம்பி இப்படி வந்துட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு சாக்ஷாத் சுவாமி ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு வந்தா போலே சக்ருத்தாகிலும் வந்தபடி அப்படின்னு பக்கத்துல சில இடத்துல சில பேர் என்ன பண்ணுவான்னா, நான் உங்க ஆத்துக்கு வரேன் அப்படின்னா வரியா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்லுவான், ஐயோ நான் வரமாட்டேன்பா, இங்க வந்து அவங்க பக்கத்தாத்துல அவன் கொஞ்சம் ஒரு மணி நேரம் என்னை பிடிச்சி உட்கார வச்சிருவான், இந்த பக்கம் இவன் பார்த்தா என்ன ரெண்டு மணி நேரம் பிடிச்சி உட்கார வச்சிருவான், அப்புறம் எனக்கு சமயமே போகாது ரொம்ப கஷ்டம் அப்படின்வா. அதனால அவா இவான்னு அங்க இங்க பாக்கணும் அதெல்லாம் கஷ்டப்படணும்லாம் வானாம். அந்த க்ஷணம் திடீர்னு அப்படி தோண்டி டக்குன்னு வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாதா? அப்படி வந்து ஒரு ஒரு க்ஷணம் ஒரு பகவான் நான் சேவிச்சிட்டேன்னா அந்த பிராணம் அந்த உயிராது தரிக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்னு கைங்கரியங்கள் அப்படின்றது போலே அப்படி சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்றார். நுண்ணுணர்வில் அப்படிங்கும் போது சூக்ம புத்தியுடையவராக அப்படின்னு, அப்பேற்பட்ட பிரம்மஹேந்திராதிகள் பரமசிவன் எல்லாருமே அவளுக்கு என்ன, அவளே அப்பேற்பட்ட ஞானத்தை கொண்டவர்கள். சிவபெருமான் சொல்லும்போது சர்வஜ்ஞரான சிவபெருமான் அப்படின்னு, சிவன் சர்வஜ்ஞரான சிவன் அப்படின்னு சொல்றேன் சில இடத்துல சுவாமி தேசிகனும். அப்பேற்பட்ட சர்வஜ்ஞராக இருந்தா அவ என்ன சொல்றா, அவளே என்ன சொல்றான்னா, எந்த உபாயமும் பண்ண முடியலை எங்களால, உபாய சூன்யராக இருக்கும், ஆனா உண்மை வந்து சேவிக்கணும் என்ற ஆசை, அது இல்லைன்னா நாங்கள் உயிர்ந்திருக்க மாட்டோம்னு சொல்றான்னா அவளுக்கே அப்படின்னா நாங்கள்லாம் எங்க உபாயம் பண்றது. அதனால் அவளுக்கு அருளினா போலே எங்களுக்கும் அருளவும், அப்படி வந்தாய் போலே வராதாய், நீர் வந்து முதல்ல எப்பயுமே வந்து இருக்கிறேர் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எப்பயுமே இருக்கக்கூடாது நீங்க சொல்ல, நான் ஆசைப்படுறது அப்படி, ஆனா நீர் இன்னும் வர காணாமையாலே இன்னும் வியசனப்பட்டு மயங்கி இருக்கேன், பித்தேறி மயங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதனாலே நீர் ஒரு க்ஷணமாவது வந்து எனக்கு சேவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஸ்ரீ பிரியபரகாள சுவாமி சொல்லும்பொழுது எட்டாம் பாட்டில் இப்படி கிருபணனான உமக்கு கிட்டும் வருகிறோம் க்ஷணம் பொறுத்தருளிகிறென்று, அப்படி ஒரு க்ஷணமாவது வந்து நீர் கிருபணம் கிருப பண்ணக்கூடாது அப்படிங்கிற, உன் பாதம் காண வேண்டும் என்று பிரம்மாதிகளும் பரிகிரகங்களோடே சூழ்ந்து சாதனமாக ஆசிரயிக்கும்படியானவனே, நீ கிட்டா விழில் மாட்டும் உயிர் தரிக்க மாட்டோம் என்கிறார் அப்படின்னு, நீர் கிட்டாவிட்டால் உம்முடைய தரிசனம் கிடைக்காட்டி உயிர் தரிக்க மாட்டோம் என்று அவளே ஆசிரயித்து அவ வந்து தன்னுடைய மனைவி பரிவாரங்களோட கூட வந்து உம்மை சேவிக்கிறார் அப்படின்றதையும் அவரும் அதே போல இங்கு வியாக்கியானம் பண்றார். சேலை கண்டார் பலர் சூழ் அப்படின்றதுக்கு சுவாமி பிரம்மதந்திர சுவாமி பெரியபரகால சுவாமி மீனாட்சிகளான அப்படின்னு, சேலை கண்டார் கண்ணார் அப்படின்னா மீன் போல கண்கள் உடையவர்களான தன்னுடைய பிரம்மா ருத்ரன் இந்திரனுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, சரஸ்வதி சச்சி பிரபுத்தியா அப்படின்னு இங்க வந்து உமா சரஸ்வதி சச்சி பிரபுத்திகே அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சிவபெருமானுடைய மனைவியான உமாதேவி, பிரம்மதேவர் சரஸ்வதி, அப்புறம் தேவேந்திரனுடைய மனைவியான சச்சி தேவி, அவளோடே கூட அவ மூணு பேரும் அவளுடைய மனைவிகள் கூட வந்து சேவிக்கிறார்கள் அப்படின்றத இங்கு எடுத்துக்காட்டு. அப்படி அப்பேற்பட்ட பாசுரம். நேற்றைய தினம் நமக்கு பிரம்மோற்சவம் முடிந்து அடுத்த நாள் இந்த பாசுரம் நமக்கு அமைந்தது. இங்கு சொல்லும் பொழுது அடியேன் பால் வந்தாய் போலே வாராதே அப்படின்னு, வாராயே அப்படிங்கும் பொழுது அடியேனிடம் நீர் வந்தா போலே வாரும், வந்தா போலே வாரும்னா அப்படியே யாருக்கும் தெரியாம டக்குன்னு வந்துடும் அப்படின்னு. இதுல வந்து உற்சவம் முடிஞ்சு அடுத்த நாள் துவஜ அவரோகணம் அன்று அடுத்த நாள் திருவேங்கடமுடியானுக்கு திருப்பதியிலே திருமலையிலே பாக்த சவாரி உற்சவம் அப்படின்றது மிக ஆச்சரியமான உற்சவம். பாக்த சவாரி உற்சவம்னா பகவான் அன்றைக்கு அப்பிரதட்சிணமாக எழுவே ரொம்ப அவசர அவசரமாக எழி அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு எழி திரும்பியும் அங்கிருந்து அனந்தாழ்வாருக்கு அங்க அந்தங்க ஒரு மரம் இருக்கு அதுதான் அனந்தாழ்வான் அப்படின்னு எல்லாரும் அங்கதானே இருந்து கைங்கரியம் பண்ணு அங்கே மரியாதையாகி திருப்பியும் அங்கேருந்து கோவிலுக்கு வருவார். அந்த 365 நாளும் பகவான் ஏழுறது அப்படின்றது திருவேங்கட மலையிலே தான். எங்கே போனாலும் பஞ்சகால பர்வா அப்படின்ற இடத்துல தான் பகவானுக்கு புறப்பாடுன்னு உண்டு. திருமலையில் மட்டும் 365 நாளும் புறப்பாடு, பெருமாள் ஏதாவது மழை அப்படின்ற காரணத்தினாலே தான் எல்ல மாட்டேரே தவிர சாதாரணால தினமுமே உண்டு. ஆனால் அந்த 365 நாளையும் இன்றைக்கு ஒரு நாள் விசேஷம் என்னென்னா, இன்னைக்கு மட்டும் அப்பிரதட்சிணமாக எழுவேர் கொஞ்சம் சீக்கிரமாக கிடுகிடு கிடுன்னு எழுதுவேன். அதான் பாக் சவாரி. நாங்கள்லாம் இங்கிலீஷில் சொல்லும்போது பேக் சவாரி அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்றது உண்டு. பேக்னா அப்படி திரும்பி ரிவர்ஸில் எழுதுறதுனால பேக் சைடாக வரே அப்படின்னு. இதுக்கு ரெண்டு ஐதிஹியம் பெரியவா சொல்றான். என்னென்ன வந்தாய் போலே வாராதே அப்படிங்கும்பொழுது அனந்தாழ்வான் கிடும், அவர் வந்து ராத்திரியானா பெருமாள் தாயாருமாகவே அனந்தாழ்வாருடைய பக்தியை பார்த்து அந்த தோட்டமே அவரது பெருமாளுக்கு தானே கட்டி வச்ச, ராத்திரி வந்து அவர் ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாளுமாக வந்து அங்க புஷ்பத்தை பறிச்சுட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து விளையாடுவாளாம், அதுல வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு துப்புவாளாம். மறுநாள் காலத்தால் இவர் பார்த்தா சில புஷ்பங்கள்லாம் பறிச்சிருக்கும், வெத்தலை பாக்கெல்லாம் போட்டிருப்பா. அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும், பெருமாளுக்குன்னு போட்ட தோட்டத்துல இந்த மாதிரி அபச்சாரம் பண்றாளே, யாரோ வராளே, இப்படி பண்றாளே அப்படின்னு ரெண்டு மூணு நாள் பாக்கிறார். இன்னும் இன்னும் அதிகமாக பண்ணச்ச கோவம் வந்து இன்னைக்கு யாரா இருந்தாலும் நான் பிடிச்சிட போறேன் அப்படின்னு ராத்திரி இருக்கும்பொழுது, ஒரு ஸ்திரீயும் ஒரு ஆணும் ரெண்டு பேரும் இருந்து சேர்ந்து ஒரு கணைவன் மனைவியாக இருந்து அவ இந்த மாதிரி பண்றது அவர் பார்க்கிறார். திடீர்னு அவரை துரத்திட்டு போய் அந்த ஒரு பெண்மணியை மட்டும் பிடிச்சிடுறார். அந்த அவரோட வந்தவர் அவர் ஓடி தப்பிச்சு போயிடுறார். தப்பிச்சு அந்த அப்பிரதட்சணமாக அந்த இடத்துல அப்படியே வந்து ஓடி போயிடுறார். மறுநாள் காத்தால பார்த்தா இவர் வந்து அந்த பெண்மணியை மட்டும் கட்டி போட்டு வச்சிடுறார். மறுநாள் காத்தால கோவில் திறந்து அர்ச்சகர் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு அவருடைய வக்ஷஸ்தலத்தில் தாயாரை காணும். தாயாரை காணுமே என்ன அப்படின்னா, அப்போ பகவான் சொன்னேரான் இந்த மாதிரி அங்கே போச்சே அந்த மாதிரி இருக்கேர் அப்படின்னு ஒன்று பகவான் திருப்பியும் அங்கே போய் இது யாரும் இல்லை மகாலட்சுமி அப்படின்னு சொன்ன ஒன்று தான் அவர் வந்து அனந்தாழ்வார் விட்டேர் அப்படின்னு ஆஹா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நேராக வந்தவொன்னே திருப்பியும் வக்ஷஸ்தலத்தில் வந்து அமர்ந்தா அப்படின்றது ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தில் எப்படி அவர் வந்து தாயாரை பிடிச்சி கட்டி போட்ட உடனே பயந்து ரிவர்ஸில் ஓடினாரோ அதனால அன்னைக்கு அதே போல வருஷா வருஷமும் அந்த ஐதிஹியத்தை அப்பேற்பட்ட பக்தனான அனந்தாழ்வாரிடம் அவர் பண்ண லீலைகள்னாலே அன்னைக்கு அதுவே மாறி அப்பிரதட்சணமாக வந்து அனந்தாழ்வான் தோட்டத்தில் மரியாதை பண்ணி அப்படியே உள்ளே எழுதுறதா ஒரு சரித்திரம். அதுக்கப்புறம் புராணத்திலே சொன்ன மாதிரி பகவான் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறார். பத்மாவதி தாயார் ஆகாசராஜருடைய குமாரதி. அப்போ இவரோ ஒன்றும் இல்லாத இருந்தார். இவரே வந்து கஷ்டப்பட்டு வராகர் க்ஷேத்திரம் அதனால் வராகர்கிட்ட கேட்டு யாச்சகம் கேட்டு இந்த இடத்த வாங்கி இங்கே இருக்கார். அப்பேற்பட்டவர் ஒரு மகாராஜாவுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த கல்யாணத்தை எப்படி பண்ணணும்? அப்போ அந்த காலத்திலலாம் கல்யாணம் பண்ணிச்ச பசங்க தான், அவா தான் கல்யாணத்துக்கு துட்டு ஏற்றுப்பா போல. அதனால ராஜாவுடைய பெண்ணாலும் இன்னும் பிரசித்தமாக பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு பண்ணணும்னு பெருமாள் வந்து குபேரன் கிட்ட கடன் வாங்குறாரு. குபேரன் கிட்ட கடன் வாங்கி இதை எப்போ நான் திருப்பி தருவேன்னா எனக்கு பிரம்மோத்சவம் வரும்பொழுது அப்போ என் பக்தர்கள்லாம் நிறைய பேர் சேவிக்க வருவா, அதில் வர அந்த வருமானத்தை வச்சு உமக்கு வட்டியோடே சேர்த்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேரான். அதுக்கப்புறம் அந்த பிரம்மோத்சவத்து முடிஞ்ச பத்தாம் குடி துவஜார அவரோகணமான மறுநாளே அன்னைக்கு சாயங்காலம் குபேரன் வந்து பெருமாள் கிட்ட கடனை திருப்பி வாங்கலாம் அப்படின்னு வருவார் அப்படின்னும். அது தரத்துக்கு முடியாது, ஒரு வருஷமும் விட்டு போனால் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகிட்டே தானே இருக்கு. இன்னுமே பகவான் அவரே பாவம், அதனால தான் ஆழ்வார்கள்லாம் ஏன் பெருமாள் திருவேங்கடமுடியான் சுவாமி தேசிகனும் கருணை ஏன் அப்படின்னா அவர் திருமலையிலே ஆசைப்பட்டு வந்தேர்னு ஒன்று, ஆசைப்பட்டு வந்தது மட்டும் இல்லை இடத்த கஷ்டப்பட்டு யாச்சக்கம் கேட்டு வாங்கினேர் வராகர்கிட்ட. அதுக்கப்புறம் இங்கே வந்து பல இது மாதிரி கடன் வாங்கி குபேரர்கிட்ட கஷ்டப்பட்டு இப்படிலாம் இருந்தும் பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கிறாரு அவர். அதனால அதுவும் எப்பேற்பட்டவர், வைகுண்டத்துக்கே அதிபதி அவர்லாம் இங்கே வந்து துட்டு கேட்டு வாங்கணும்ன்ற அவசியமே இல்லாதவர், ஆனாலும் நமக்காக இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறார் அப்படி. அந்த தோட்டத்தில் அவர் வந்து குபேரன் வருவேர்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இந்த பக்கமாக அப்பிரதட்சணமாக, ஏன்னா பெருமாள் எப்பயுமே தேடும்போது அவள் இப்படி தானே தேடுவா, அதனால் அப்பிரதட்சணமாக போறேர் அப்படின்றதும் ஒரு புராண ஐதிஹியம். அப்போ அங்கேருந்து அப்பிரதட்சணமாக போயிருந்தவர் ஏன் அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு போய் அங்கே மரியாதை பண்ணணும் அப்படின்றது, அது இந்த கதையும் சேர்ந்து வந்ததுனால இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து அன்னிக்கே அவருக்கும் பண்ணணும் அப்படின்றது பகவானுடைய திருவுள்ளமாக இருந்ததுனால அனந்தாழ்வாருடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த உற்சவமும் சேர்த்து பண்ணுறதாக இந்த ரெண்டு சரித்திரங்கள். அதனால வந்தாய்போலே வராதே அவர் அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு எப்படின்னா ராத்திரி தெரியாமல் அவருக்கே தெரியாமல் ஆனால் வந்தேர் அனுகிரகிச்சார், ரெண்டு பேருமே அனந்தாழ்வான் சேவிச்சார். அப்போ அவருக்கு தெரியாதாவா பெருமாள் தாயார்னு அப்புறம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு நிறைய அனுகிரகம், ஏன்னா அதான் முதல்லையே சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்தால் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கணும் அப்படிலாம் வேணாம், திடீர்னு ஒரு கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணால் போலே வாராயே அப்படின்னு இங்கே ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானமும் கூட. அப்பேற்பட்ட பாசுரத்தை இன்று பார்த்தோம், அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.